يعني تنبيه لطيف ان هذا البرنامج هو برعايه مكتب الدعوه وتوعيه الجاليات بالقريات، والاخوه جزاهم الله خير الان يعني بصدد او هم بداوا في بناء الوقف الثاني، وقف الوالدين الثاني، وتكلفته 14 مليون و سيصرف الريع على 30 باب من ابواب الخير. فانا نهيب بالاخوان والاخوات الفاضله كارم ايضا دعم هذا المكتب والقام عليه. قبل يعني لا انسى، سنخرج الى فاصل بسيط او قصير، نعود بعد الاستكمال ما بقي من حلقات، فكونوا معنا احبتي في الله. السلام عليكم ورحمة الله وبركاته، أهلا وسهلا بكم أحبتي في الله. لا يشكر الله من لا يشكر الناس. أحبتي في الله، جهود جميلة يبذلها بعض الأحبة ممن يحبون هذا البرنامج ويقفون معه ويدعمونه. أنا لا أنسى جهود الأخ عبد الوهاب الفايز، نسأل الله سبحانه وتعالى يحرمه الأجر، أيضا أخونا مطلق العصيمي الذي حقيقة له جهد مبارك طيب أيضا في متابعة حلقات التسجيل، نسأل الله سبحانه وتعالى أن لا يحرمهم الأجر ويجعل ذلك ميزان حسناتهم. شكر خاص للشيخ نوح القرين الذي حقيقة أهم مكتب الدعوة في البطحة، الذي دائما ينسق لنا في مع الدعاة جزاه الله خير، ويتصل ويبذل الكثير من وقته في سبيل التنسيق مع الدعاة، الله لا يحرمهم الأجر. أذكركم أحبتي في الله مرة أخرى، عدنا لكم، دعوا من تحت أيديكم أن يتابعونا أو من تعرفون أو يعني تعرفون من عنده أحد، تواصلوا معنا الآن ودعوه يتابعنا في الدقائق القادمة، على الله سبحانه وتعالى أن يفتح بصائر قلوبهم ويكون ذلك في ميزان حسناتكم. أذكركم أن ثمار جهودكم بحمد الله تعالى خلال أسبوع فقط أسلم عند الدعاة بعد الحلقة الماضية 163 شخص بين رجل وامرأة من جنسيات مختلفة. نريد أن هذا العدد يتزايد وينمو، ولن يتم هذا إلا بتضافر جهود الجميع ويعني بذل أقصى الجهد، نسأل الله سبحانه وتعالى نحن وإياكم الأجر. الشيخ صفر الله، ذكرنا الآن عرف الناس يعني من خلقنا ومن هو هذا الله سبحانه وتعالى. طيب يا شيخ، نريد أن نقول للناس ما الحكمة من خلقنا؟ لماذا خلقنا الله سبحانه وتعالى؟ هل خلقنا الله لنأكل ونشرب ونستمتع بهذه الحياة ثم نموت وتنتهي الحياة، أم أن هنالك حكمة وراء يعني من وراء خلقنا؟ දැන් ඇත්තෙම අපි තවත් මෙතන ප්‍රශ්නයක් යොමු කරනවා. සහෝදර සහෝදරයනි, අපි දැන් මෙතෙක් වෙලා අපි මේ ලෝකේ මැවීම් අපි නිර්මාණය කරපු මැවුම් කරපු සිටනවා. අපි සියලු දෙනා ඔහුගේ මැවීම් ඔහුගේ ගත්තන් ඒ ඊට අනුව ඔහුට අවනතව අපි මේ ලෝකේ අපේ ජීවිතය ගෙනයා යුතුයි, ඔහුට කීකරු විය යුතුයි යන අදහස් අපි මෙතන පළ කෙරුවා. ඇත්තෙන්ම මෙයයි මේ ජීවිතය අරමුණ. අපි සියලු දෙනා මෙලොව මේ දැන් ජීවත් වෙනවා. මේ ලෝකේ අපි යම් කිසි කාලයක් ජීවත් වෙලා අනිවාර්යයෙන්ම මේ ලෝකේ අපි සමු ගන්නවා. කිසිම කෙනෙක් නෑ මේ ලෝකේ ඒ මරණය ප්‍රතික්ෂේප කරන්නෙක්. සියලු දෙනා මොන ආගමක් විශ්වාස කරන්න කිව්ය හැකි, ආගමක් අදහන් නැති කෙනෙක් විය හැකි, දෙවියක් ගැන කිසිම විශ්වාසයක් නොමැති කෙනෙක් විය හැකි, සියලු දෙනාම අනිවාර්යෙන් පිළිගන්නවා අනිවාර්යෙන්ම මට මරණයක් තියෙනවා. මේ ලෝකෙන් මට සමු ගැනීමක් තියෙනවා, අවසානයක් තියෙනවා. එහෙමනම් අපි මේ ජීවිතය, අපි මේ ගත කරන මේ ජීවිතය, මෙලෝ ජීවිතය තාවකාලිකයි. මේ තාවකාලික මේ ජීවිතය, අපි මේ ගෙවන මේ ජීවිතයේ අපි දැන් බැලුවනම් අනෙකුත් මේ ලෝකෙ තිබෙන්නා වූ වස්තුන් අනෙකුත් මැවීම් ජීවරාශීන් එක් අපි සංසන්දනය කරා නම් මෙලොව මේ මනුෂ්‍යයා තමයි මේ ලෝකෙ සියලු දේ භුක්ති විඳින්නේ. සියලු දේ මේ ලෝකෙ භුක්ති විඳින්නේ. بعد ذلك الشيخ فقط معنا احدى الاخوات لان تنتظر سنعود له. الو السلام عليكم. عليكم السلام ورحمه الله. حياك الله، هلا حبيبي، يا هلا وسهلا. الله يحييك، يا هلا، الله يبقيك، الله يرفع قدرك. امين وياك يا رب يا كريم. سمع امرني حبيبي. ويا شيخ عندي عامله سريلانكيه وبدي اتكلم. الله يسلمكم كل شر، عطني اياها يا شيخ. سلام. تفضل يا شيخ. استنتج لنا سن هذه. السلام. عندي تمول. نيجي تمولا؟ أنا تمول. آه. إنك سريلانكا سريلانكا لينجا نيجي؟ سريلانكا ما تغلب ماذي. إنك يا ولا خلا ماري كرينجا؟ نامون دوا வருஷம் மூன்று மாசம் முதல் ஒரு வீட்டுல இருந்தனா என்ன இஸ்லாத்துக்கு வர விருப்பமா? கடவுள் கவிதை காப்பாஜி எப்படி காப்புக்கு நினைக்கிறீங்க அது அந்த காப்பெல்லாம் எப்படி இருக்கு? இஸ்லாத்தை பத்தி இப்ப உங்களோட விருப்பத்தை பொறுத்தவரையில உங்களுடைய மனசை பொறுத்தவரையில இஸ்லாத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப நீங்க என்பதுல சந்தேகம் இல்லை. அந்த கடவுள் எங்கிறதுல இப்ப நீங்க உங்களோட பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க கேட்டா, இப்ப இந்த புரோகிராம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க டெலிபோன்ல பேசுறீங்களா? هي عندها بعض التساؤلات لعلها تزول فيحرص جزاه الله خير كل الحرص انه يتصل عليه بعد الحلقه. معنا احد يا اخوان ولا نستكمل؟ الو السلام عليكم. عليكم السلام. سمي يا اختي. يا با الله يسعدك. آمين. يا ما بعد تسلم. الله يسلم اسمك كل شر وذريتك يا ربي ويرحم والدي ولدك على النار. عطني اياه. آمين آمين. يلا. الو الو الو தமிழா? ஏ தமிழ் தான். ஜோ ஹின ஜோ. எங்க நீங்க? ஸ்ரீலங்கால? எங்க? ஸ்ரீலங்கால மாத்திர. இங்க எவ்வளவு காலமா இருக்கிறீங்க? இங்க வந்து ஒரு மாசம்தான் ஆகுது. அப்படியா? இதான் ஃபெஸ்டா இல்ல இதுக்கு முதல் வேற எங்கயும் இருந்தீங்களா? இதுக்கு முதல் வேற எங்கயும் வேலை செஞ்சிருக்கீங்களா இல்ல இதான் ஃபெஸ்டா வந்திருக்கீங்களா? இல்ல இல்ல இதுக்கு முதல்ல இருந்திருக்கேன். ரியாத்ல, சவுதி ரியாத்ல இருந்திருக்கேன். 2 வருஷமும் 6 மாசமும். ஆஹா. அந்த நேரம் முஸ்லீம் ஒன்றும் ஆகல. இப்ப இங்க வந்த ஒரு பாடு இப்ப வந்து ஒரு மாசம் தான் ஆகுது. முஸ்லீமாவே விருப்பம். உங்களுக்கு பூரண விருப்பம்? பூரண விருப்பம் தானே இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு பூரண விருப்பம். ஓ சரி. நீங்க என்ன, இந்துவா நீங்க கிறிஸ்டியனா? இந்து இந்து இந்து. இப்ப நீங்க இப்ப சரி இப்ப இஸ்லாம்ன்றா என்னன்னு விளங்கிட்டீங்கானே. சரி அப்ப ஓகே. அப்ப முதலாவதாக இஸ்லாத்துக்கு வரும்போது இப்ப நீங்க இப்ப இஸ்லாத்துக்கு இப்ப இதுல அவங்க சொல்லி தருவாங்க, அதோட சேர்ந்து வந்துடலாம். வந்ததுக்கு பிறகு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யுங்க? கட்டாயம் நீங்க நம்ம என்ற டெலிஃபோன் நம்பர் அதுல இந்த டிவியில இப்போ ஓடிட்டு இருக்கும் அந்த நம்பரை, ஆமாம், லாஸ்ட் நம்பர் வந்துட்டு 0518 வரும். அந்த நம்பரை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கு, பிறகு எனக்கு பேசுங்க. இப்போ என்ன களிமா இதை சொல்லி தருவாங்க இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வரும்போது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அன்ன முஹம்மது ரசூலுல்லா, உண்மையாக வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹுடைய தூதர் என நான் உறுதிமொழி கூறுகிறேன், சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை அந்த இதை சொல்லணும் இல்லைங்கிட்டா. அதை சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துடலாம். இப்போ இவங்க என்ன செய்வாங்க, அதை சொல்லித்தருவாங்க. ஒவ்வொரு வார்த்தை வார்த்தையாக சொல்லித்தருவாங்க. அவங்களோட சேர்ந்து நான் இஸ்லாத்துக்கு வருகிறேங்கிற நல்ல ஒரு எண்ணத்தோட நீங்கள் அதை சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துடலாம். சரியா? சரி ஓகே. جاهز يا شيخ ان شاء الله جاهز ما شاء الله تبارك الله. بس تنبيه لاختي الكريمه في البيت تقصر على الصوت التلفزيون تسمعني من الهاتف راحت يا اخوان. الو الو قصر التلفزيون خليها تسمع من التليفون يا خيتي. ايه يا ابوي بس انا بك تنطق بتنطق الشهاده بك عطني اياها بس قصر يلا خليها تسمعني من السماعه مو من التليفون قصر التلفزيون عشان ما يصير لي صدى. يلا الله يرحمك والديك على النار الله يحرمك على النار وذريتك يا رب. الو الو اوكي قلها سليم بابا سولي ترى وانا زين سولونغلا اها انا متحمس اتقدم. اي نعم تفضل. طيب اشهد ان لا اله لا اله الا الله الا الله واشهد ان هلا ان هلا ان محمد ان الله نو نو نو ان أن لا أن محمدا هل محمد لا لا ليست ألا أن إن إن رجل أن أيوة محمدا محمدا رسول الله رسول الله ما شاء الله ما شاء الله الله يحرم من دعاه ومن يسر دربه. آمين خيتي الآن الله الله الآن تغتسل يا خيتي الله لا يحرمك الاجور وتصلي المغرب الان ثم تصلي العشاء اذا اذن واحرصي عليها انت واهل البيت انه يتعلم كيف تصلي والله الله انها تتزود في التعليم يعني تواصلي مع مكاتب الدعوه مع الدعاة مع الداعيات لعل الله انها يثبتها ويكون ما تقدمونها او ما تؤديه من عبادات في ميزان حسناتكم لانكم اول من دلل على هذا الدين. نعود لك يا شيخنا. ابي دان سنهان كيروا اهمنان ابي ඇයි ඒ අල්ලාහ්ට මේ ලෝකේ අවනත ජීවත් විය යුත්තේ ඒකෙන් අපි අදහස් ගන්න ඕනේ මොකක්ද කියලා සම්මන්න اليوم. السلام عليكم معنا احد يا اخوان ولا لا سلام الله هلا بالشيخ وعليكم السلام ورحمه الله وبركاته الله يحييك يا هلا وسهلا مسيك بالخير اخوي مسيك بالرضا والعافيه يا هلا والله الله يرضى عليك سم امرنا عندي عامله سلاكيه تبغى تسلم الله يسلمك وذريتك ومن تحب من النار عطني يا الله يرضى عليك عطني هلا الو هلا تملا هلا السلام عليكم وعليكم السلام تملا لا سينغلا سينغلا كيان نام مقد سينغال نام مقد ياغي نام بوستيكا ها පුෂ්පා ලංකාවේ කොහෙද පුෂ්පා ඔව් ලංකාවේ කොහෙද වැලිගම වැලිගම වැලිගම ගාල්ල වැලිගම ලංකාවේ වැලිගම හරි ආ මෙහෙයිල කොච්චර කල්ද දැන් අවුරුද්දක් වෙනවා ආ කලින් ඉඳලා තියෙනවද ඈ කලින් එහෙම ඉඳලා තියෙනවද ඔව් කලින් හිටියා ආ ලියන්න කියවන්න පුළුවන් සිංහල ලියන්න කියවන්න පුළුවන්ද පුළුවන් අල්හම්දුලිල්ලාහ් ඉස්ලාම් ගැන බලලා කියවලා තියෙනවා කුරාන කියෙව්වා ආ මාෂාල්ලා දැන් අද අපේ වැඩසටහනට සවන් දුන්නද බැලුවද සවන් දුන්නා කලින් මේ වැඩසටහන නරඹලා තියෙනවද නැහැ ආ හරි දැන් අද කියපු දේවල් ගැන සෑහීමටපත් වෙනවද ඔව් ඉස්ලාම් අදහන්න කැමතිද කියන්න ඔයාගේම කැමැත්ත මුල හදවතින්ම කැමතිනේ ඔව් කැමති අල්හම්දුලිල්ලා අල්හම්දුලිල්ලා දැන් එයාලා අනිකුත් සහෝදරයන්ට වගේ දැන් ෂේක් ඔයාට ෂහාදා දියුරුම් ප්‍රකාශය කියලා දෙයි ඒ දියුරුම් ප්‍රකාශය අපි පවසනවත් එක්කම අපි ඉස්ලාම් තේරෙනද ඉන්ෂාල්ලා ඊට පස්සේ අපිට තියෙන ඉස්ලාම් අදහන්න ඉතින් වැඩිදුර විස්තරවල් වැඩිදුර දේවල් සලාගෙන අනිකුත් දේවල් ගැන ඉන්ෂාල්ලා අපිත් එක්ක සම්බන්ධ වෙලා ඉගෙන ගන්න පුළුවන්. ඔව්. දැන් අපිට දැන් කරන්නේ ඉන්ෂාඅල්ලාහ් ඔයාව අපි ඉස්ලාමට බඳ ගැනීම. දැන් එතන මෙතන කියා දෙන දේවරුම් ප්‍රකාශයේ තේරුම නමදුම් නමස්කාර සියල්ල සුදුසු විශ්වයේ එකම දෙවියා අල්ලාහ් පමණයි කියලා මම සාක්ෂි දරනවා. මොහම්මද් තුමා ඒ අල්ලාහ් දෙවියන් වහන්සේගේ දූතවරයා ගැත්තා කියලා මම පිළිගන්නවා. අන්න ඒ වදන් ටික අපි කියන්නේ එකට ෂහාදා කියලා ඒ දියුරුම් ප්‍රකාශය දැන් ෂේක් වචනෙන් වචන කියලා දෙයි. ඔයා අයත් එක්ක ඒක නැවත උසුරන්න කියන්න. ඒකම ඔයා සම්පූර්ණ ඉස්ලාම් වෙනවා. අනිකුත් දේවල් අපි පස්සේ ඉන්ෂාල්ලා ඉගෙන ගමු. වැලිගම පුෂ්පා නේද ඔයා? ඕකේ. ආ හරි. දැන් කියන්න. السلام عليكم. وعليكم السلام. أشهد أن لا إله لا إله إلا الله إلا الله وأشهد أن محمدا رسول الله رسول الله. ما شاء الله تبارك الله ما شاء الله ما شاء الله. الله يحرمك الأجر ويوفقك يا ربي. جزاكم الله خير. ينزل على بيتك الضياء والنور ويجعله مبارك ويصلح زوجك ونيتك وذريتك ويوسع في أرزاقك. الله الله لا تغتسل وتصلي. الله الله خلى أهل البيت يعلمونها شيخ وتواصل مع مكاتب الدعوة لعل الله سبحانه وتعالى أن يعني يجعلها في ميزان حسناتك. اللهم آمين. فنسأل الله سبحانه أنا حقيقة أذكر يعني ملحوظة جميلة ذكرها لي الأخ محمد ناصر معد الجميل معك بطل خلنا نذكر معلومة عنك عاد بعضك تكسرك إياها في مقطع انتشر قبل أيام حقيقة وأذكر أنه كان لأحد الأخوة في إحدى الشركات كان أسلم رجل فلبيني عندهم فقاموا له وليمة قبل أيام أحد الأخوات الفاضلات وقبل فترة ليست بأيام أرسلت لي حقيقة صور لوليمة جميلة جدا كيكة كبيرة كتب عليها اسم هذه التي أسلمت فكان لها أثر يعني كبير جدا في مشاعرها وفرحت بالدين وهذه من أسباب يعني حقيقة قد يكون من أسباب ثباتهم على الدين والتواصل معهم وأيضا محبتهم لهذا الدين أكثر عندما يلمس أن أخوانهم محبيه في دين الله تعالى يفرحون لإسلامه معنا حد الشيخ محمد ولا لا ألو السلام عليكم وعليكم السلام مساك الله بالخير الله يمسيك بالرضا والعافية ويرحم والديك على النار حياك وبقاك الله وياك. أنا عندي شغالة سرلنكية الله يكتب أجركم آمين الكلام اللي تقولون الله يبارك اتكلم الشيخ وإن شاء الله أنا أتكلم الله يبارك فيك ويجزاك الجنة ويرحم والديك عن النار عطني يا حسن الشيخ سلام ألو السلام عليكم وعليكم السلام السلام عليكم تملا سينهلا سينهلا ده සිංහල ඔයා සිංහලද ඔය සිංහල හරි නම මොකක්ද සිංහල නම කියන නම සියාවති සියාවති ලංකාවේ කොහෙද හලෝ ටෙලිවිෂන් අම්පාරේ الأخ الكريم كفيلها بس قصر التلفزيون الله يجزاك الجنة قصر التلفزيون اسمعوني من التلفزيون دعنا أقول لك كتير قال وين واي مهات أقول لك كتير قال ياك وين واي ماسة أتاي كالين عندلا تيانا وده ماسة أتاي لا أو كالين عندلا تيانا وده කලින් ඉඳලා තියෙනවද මෙහෙ ඇවිල්ලා ඉන්නවද? ඔව්. හරි හරි. ගේ හොඳයි ඉන්න ගේ හොඳයි. දැන් ඉන්න ගේ හොඳයිද? ما تسمع يمكن. هذا في مشكله في الصوت هي ما تسمع يا اخوان. الو. හරි දැන් අපේ මේ වැඩසටහනට මුල ඉඳලා සම නැරඹුවද? ඔව් සල්ලි සවන් දෙන්න. කොහමද ඉස්ලාම් හොඳයිද? හරි හොඳයි. අල්ලා දෙවිය හරි හොඳයි. ඒ කියන්නේ ඉස්ලාම් ගැන විශ්වාසයක් තියෙනවා. ඔව් තියෙනවා. පැහැදීමක් තියෙනවා. ඔව් තියෙනවා. අදහන්න කැමතිද ඉන්ෂාඅල්ලා? ඉස්ලාම් අදහන්න කැමතිද? කැමතියි. අල්හම්දුලිල්ලාහ්. එහෙනම් දැන් ෂේඛ් ඔයා ඉස්ලාම් වලට බාර ගැනීමට පිළිගැනීමට අවශ්‍ය දියුරුම් ප්‍රකාශ කියලා දෙයි. ඒක දැන් ඔයා කියන්නේ යත් එක්ක ඒකම ඔයා සම්පූර්ණ ඉස්ලාම් වෙනවා. ඉන්පස්සේ අපි ඔයත් එක්ක සම්බන්ධ වෙලා අපේ නොම්බර එතන දැන් ඔයගොල්ලෝ ඔය කැෆීල්ට් කියලා අරගන්න. ඉන්ෂාඅල්ලා අනෙකුත් දේවල් ඉගෙන ගැනීමට අපි උගන්වීමට අපි ඉන්ෂාඅල්ලා උත්සාහ කරමු. ඔව් දැන් ඉස්ලාම් වෙන්න තියෙන දෙවියන් අල්ලාහ් තාලා හැර වෙන කිසිවෙක් නෑ කියලා මම සම්පූර්ණයෙන් පිළිගන්නවා. මොහොම්මතුමායි අල්ලාහ් තාලාගේ දූතවරයාගේ මම සාක්ෂි දරනවා කියන එක. ඒක දැන් වචනේ වචන කියලා දෙයි. ෂේක් තෙක් ඔයා උසුරන්න. හරිද? අෂහදු ලා ඉල්ලා ඉල්ලා. ඔයාගේ නම මොකද්ද? ජාහිස්. සීටි. මොනවද තුක ශහාද ඇඛවන්? සීටි ශහන සීටි. ජාහිස්. යාලා ශහාද بسرعه ශහාද قبل الصلاه. سيتي بسم الله كيان اوكي السلام عليكم عليكم السلام اشهد اشهد ان ان ان ان ان لا اله لا اله الا الله الا الله واشهد ان أن محمدا رسول الله ما شاء الله شكرا الحمد لله ومستتي جزاك الله خير حقيقة أشكر مكتب الدعوة والاعتزاز في القريات على رعاية هذا البرنامج والذي حقيقة يقيمون وقف الآن يصرف رأيه على 30 باب من أبواب الخير منها إقامة الملتقيات الدعوية مشروع الحج والعمرة مشروع إفطار الصائم الجولات الدعوية الدورات التأهيلية الدعاة هذا على سبيل المثال أشكر الأخوة الأفاضل الدعاة أو الشيخ سفر الله من مكتب الدعوة والعتجات في شمال الرياض والشيخ أبو الحسن حاج محمد من مكتب الدعوة والعتجات الواضحة وكل الأخوة الأفاضل اللي كانوا يقفون خلف هذا البرنامج هذا الكادر الفني الجميل حتى ألقاكم في الأسبوع القادم بنفس اللغتين كونوا معنا واحرصوا يا إخوانكم تدعون من تحت أيديكم ومن تعرفون الله الله أن يكون هذا في ميزان حسناتكم وتلقانا الله سبحانه وتعالى سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك والسلام عليكم ورحمة الله وبركاته جزاكم الله خير